message from all of us at Ichimbakum to Mercury. Love. Love forever and ever and all. Mercury mele mele idu, pudhu century raagam paadi vidu, adhai sutrum ulagam mutrum kekattum. மேலே மேடையிடு புது செஞ்சுரி ராகம் பாடிவிடு அதை சுற்றும் உலகம் முற்றும் கேட்கட்டும் வாஜ்பாய் வரட்டும் பாட்டெழுத பில் கிளின்டனை கூப்பிடு இசையமைக்க வந்து சத்தாம் ஹுசைன் பாடல் பாடட்டும் சிம்பனி கலந்து பாடுங்கள் மர்க்குரி மேலே மேடையிடு புது செஞ்சுரி ராகம் பாடிவிடு அதை சுற்றும் உலகம் முற்றும் கேட்கும் கண்ணந்தனியாய் பிறந்தவள் உனக்கு அண்ணன் தம்பி யாரும் இல்லாமல் தன்னந்தனியாய் பிறந்தவள் உனக்கு காதலியானால் நீயும் காற்றை மழையில் நீ நனைந்திருக்க ஒற்றை குடையில் ஓர் அழகி உனை குடைக்குள் அழைத்தால் நீயும் லக்கிதான் அப்பா தந்த ரூபாயில் ஒரு நூறை போல ஐநூறு அப்பாய் வந்தால் நீயும் லக்கிதான் நின்று போன லிப்டுக்குள் இன்று பூத்த பூ ஒன்று அட ஒன்றாய் நின்றால் லக்கோ லக்கிதான் பாடிவிடு அதை சுற்றும் உலகம் மூற்றும் வாஜ்பாய் வரட்டும் பாட்டெழுத பில் கிளின்டனை கூப்பிடு இசையமைக்க வந்து சத்தாம் ஹுசைன் பாடல் பாடட்டும் சத்தாம் ஹுசைன் பாடல் பாடல் சத்தாம் ஹுசைன் பாடல் பாடல் குஸ்ஸே குஸ்ஸே குஸ்ஸே யூ சே யூ சே குஸ்ஸே குஸ்ஸே குஸ்ஸே யூ சே யூ சே செம்மணி கலந்து பாடுங்கள். கோகிலி மேலே மேடையிட்டு புது செஞ்சுரி ராகம் பாடிவிடு, அதை சுற்றும் உலகம் முற்றும் கேட்டு.